நிறைய பேரு சிறுநீரகக்கல் பிரச்சனையினால ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. மருத்துவர்கிட்ட போனாக்கா அவங்க அறுவை சிகிச்சை மூலமாதான் இந்த கற்களை வெளியெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அறுவை சிகிச்சை மூலமாக இந்த கற்களை எடுத்த பிறகு மீண்டும் இந்த பிரச்சனை வராதா அப்படின்னு நீங்க மருத்துவர்கிட்ட கேட்டா அவங்க அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய உணவு முறை மற்றும் நீங்கள் தினமும் குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவு பொறுத்துதான் இந்த பிரச்சனை வரும் இல்ல வராதுங்கிறத தீர்மானிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படியானா இந்த சிறுநீரக கல் பிரச்சனையிலிருந்து நிரந்தர தீர்வு என்ன? இந்த பிரச்சனை வராம நம்ம எப்படி பாதுகாத்துக்க முடியும்? இந்த பிரச்சனை வந்தா அதுல இருந்து எப்படி வெளியில வர முடியும்? பிரெஞ்ச் பீன்ஸ், இது எல்லா காய்கறி கடைகள்லயும் கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி தண்ணீர்ல கொதிக்க வைக்கணும். அப்படி கொதிக்க வச்ச தண்ணி பாதியா ஆனப்புறமா அதை மிக்சியில நல்லா அரைச்சு குடிச்சிடணும். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா நல்ல சுத்தமான தண்ணீரை நம்ம குடிக்கணும். இப்படி குடிக்கிறதுனால சிறுநீரக கற்கள் சிறுநீர் போகும்போது வெளியில வந்துடுறது. சிறுநீரகத்தில இருந்து சிறு பைப் வழியாக சிறுநீர் பைக்கு இந்த கற்கள் போற வரைக்கும் தான் வலி ரொம்ப கொடுமையானதா இருக்கும். அதுக்கப்புறமா சிறுநீர் பையில இருந்து வெளியில வர வரைக்கும் சிறுநீர் பாதைய அடைச்சுக்கிட்டு இருக்கும். இதனால சிறுநீர் வர மாதிரி இருக்கும், ஆனா வராது. அந்த சமயத்துல நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிறுநீர் பை நிறைஞ்சு சிறுநீர் கழிப்பது கட்டுப்படுத்தாத நிலைக்கு வரணும். அப்போ நம்ம அதிக அழுத்தத்தோட சிறுநீர் கழிக்கும் போது இந்த கற்கள் ஒரு ஷேப்பே இல்லாம வெளியில வந்துடும். இந்த சிறுநீரக கற்கள் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? தினமும் 3 லிட்டர் வரைக்கும் நம்ம சுத்தமான தண்ணிய குடிக்கணும். துளசியில இந்த இலையோட தேன் கலந்து 6 நாட்கள் கண்டினியூஸா எடுத்துக்கிட்டோம்னாக்க கல்லெல்லாம் உடஞ்சு வெளியே வந்துருமா. இதை நம்ம முன்னாடியே கல் வரத்துக்கு முன்னாடியே கூட எடுத்துக்கிறதுனால கல் உருவாவதையும் தடுக்கலாம். ஆப்பிள், இதை அடிக்கடி சாப்பிட்டா கல் உருவாகாதாம். திராட்சை, இதுல இருக்கக்கூடிய நீரும் பொட்டாசியம் உப்பும் கல் உருவாகாததை தடுக்கிறது. இந்த பழத்துல இருக்கக்கூடிய ஆல்புமின் மற்றும் சோடியம் குளோரைடு கல் பிரச்சனைக்கு நல்ல தீர்வா இருக்கும். மாதுளம்பழம், இந்த பழத்தோட விதைய பிழிஞ்சு 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து அதனோட 2 ஸ்பூன் கொள்ளு சாரோட சேர்த்து சாப்பிட்டாக்க கல் பிரச்சனை தீர்ந்துடுமா. அத்திப்பழம், இந்த பழத்தை நீர்ல கொதிக்க வச்சு வடிகட்டி 1 மாசம் தொடர்ந்து காலையில காலி வயிற்றுல சாப்பிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும். வாட்டர்மெலோன், இதுல நீரினோட அளவு ஜாஸ்தியா இருக்கும். அதோட இந்த பழத்துல இருக்கக்கூடிய பொட்டாசியம் உப்பின் அளவும் அதிகம். அதனால இது கல் பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கும். இளநீர், இளநீர் அதிக அளவு சேர்த்துக் கொள்வதால கல் உருவாவதை தடுக்கலாம். வாழைத்தண்டு ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸுக்கு கல் உருவாவதை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. இது இந்த கல் உருவாகக்கூடியத டிஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. இது எல்லாத்தோடையும் குறைஞ்சது தினமும் 2 லிட்டர் தண்ணி குடிச்சா சிறுநீரக கல் பிரச்சனை வராம நாம இருக்க முடியும்.